രാമാനുജദയാപാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ് വെങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥസമാരംഭാം നാഥയാമുനമധ്യമാം അസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാം യോനിത്യമച്യുതപദാംബുജയുക്മരുക്മവ്യാമോഹതസ്തൈതരാണി ദൃണായമേനേ അസ്മദ്ഗുരോദ്ഭഗവതോസ്യദൈകസിന്ധോ രാമാനുജസ്യ ചരണൌ ശരണം പ്രപത്യേ മാതാപിതാ യുവതയസ്തനയാ വിഭൂതിഃ സർവം യദേവ നിയമേന മദന്വയാനാം ആദ്യശ്യനഃ കുലപതേർവകുളാഭിരാമം ശ്രീമത്തതംഗ്രയുഗലം പ്രണമാമി മൂർധ്നാ ഭക്താമൃതം വിശ്വജനാനുമോദനം സർവാദൃതം ശ്രീശതകോപവാഗ്മയം സഹസ്രശാകോപനിഷത്സമാഗമം നമാമ്യഹം ദ്രാവിഡവേദസാഹരം. ശ്രീയഃപതിയാണ് ഭഗവാൻ പരമകൃപയോടെ തിരുമലയിലെ അർച്ചാവതാരമാക അവതരിച്ച് നമുക്കെല്ലാം അനുഗ്രഹം പണിയിട്ടിരിക്കാൻ. ഭഗവാനുടേ രൂപങ്ങൾ അപ്പിന്ന് പാർത്ത പരം വ്യൂഹം വിഭവം അർച്ചൈ അന്തര്യാമി. അതിൽ പരം എന്നത് പരമപദത്തിലെ വൈകുണ്ഠനാഥൻ. അങ്ങ് നിത്യർക്കും മുക്താത്മാക്കൾക്കും മറ്റുമേ ഭഗവാൻ അങ്ങ് അനുഗ്രഹം പണിയിട്ടിരിക്കാൻ. ആനാ ഭഗവാനുക്ക് ഇന്നും എല്ലാവർക്കും അനുഗ്രഹം പണ വേണ്ടും എന്ന്. ഏനാ ജീവാത്മാക്കൾക്ക് ബ്രഹ്മാതി സ്തംഭപര്യന്തം ജഗദന്തർവ്യവസ്ഥിതാഹ പ്രാണിന കർമ്മജനിത സംസാരാവസവർദ്ധിനഹാന്ന് ഇന്ന പുഴു പൂച്ചിലിരുന്ന് ആരംഭിച്ച് ബ്രഹ്മ ഇവാളു വരിക്കും വൈകുണ്ഠത്തിൽ പ്രവേശം കിടയാതെ. അതിനാൽ ഭഗവാൻ പരമകൃപയോടെ ദയയോടെ വ്യൂഹരൂപമാ തിരുപ്പാർക്കടലിലെ അവതരിത്താൻ. അങ്ങേ ദേവർക്കും ബ്രഹ്മാവുക്കും ഏതാവത് കഷ്ടങ്ങൾ വന്നാലും സന്ദേഹം വന്നാലും അങ്ങെ പോയി ഭഗവാനെ സേവിപ്പാർ. ഭഗവാൻ അവൾക്ക് അനുഗ്രഹം പണുവാൻ. ആനാ അത് മറ്റും അങ്ങ് ദേവർക്ക് മറ്റുമേ ബ്രഹ്മാരുദ്രാദികൾക്ക് മറ്റുമേന്ന നമ്മളെ പോലെ ഇങ്ങെ ഭൂമിയിലേ ഇരിക്കവ എല്ലാവർക്കും അനുഗ്രഹം പണണം അപ്പിന്ന് ഭഗവാൻ ഇന്നും പരമകൃപയോടെ വിഭവാവതാരങ്ങളാ ലക്ഷ്മി നൃസിംഹനാകവോ രാമകൃഷ്ണാദി അവതാരങ്ങളോ പണ്ടേർ. ആനാ അപ്പക്കൂടെ ഭഗവാനുക്ക് വന്ന് സന്തോഷം അടയല. ഏന്നാ അന്തന്ത അവതാരങ്ങളിലേ ഇരുന്നവർക്ക് താൻ അങ്ങ് ഭഗവാനെ സേവിക്കുമ്പടിയാ ഇരുന്നത്. അപ്പൊ നമ്മെല്ലാം രാമാവതാരത്തിൽ ഇരുന്നമോ അങ്ങ് പെരുമാളെ സേവിച്ചമോ നമുക്ക് തരിയാത്. അപ്പൊ അന്ത ഭാഗ്യം നമുക്കില്ല. അപ്പൊ എല്ലാവർക്കും അനുഗ്രഹം പണണം അപ്പിന്ന് നിരന്തരമാകവേ അർച്ചാവതാര രൂപമാക ഭഗവാൻ ഇന്ന ഭൂമിയിലെ അവതാരം പണി നമുക്ക് എല്ലാം പരമകൃപയോടെ അനുഗ്രഹം പണ്ടാണ്. അതിൽ മുതൽ മുതൽ അർച്ചാവതാര രൂപം അപ്പിന്ന് പാത്ത രംഗനാഥൻ താൻ. അപ്പൊ രംഗനാഥൻ ആനാ രംഗനാഥൻ തിരുപ്പാർക്കടലിലെ അവതാരം പണാലും പല യുഗങ്ങൾ ബ്രഹ്മലോകത്തിലെ ഇരുന്നേർ ബ്രഹ്മാ തിരുവാരാധനം പണിയിട്ടിരുന്നേർ. ആനാ ഇന്ന ഭൂമിയിലെ അവതരിത്ത് മുതൽ മുതലാക അർച്ചാവതാരം എത് അപ്പിന്നാ തിരുവേങ്കടമുടിയാൻ. ഉടനെ ഭൂമിയിലെ വന്ന് അർച്ചാവതാരം എടുത്ത് എല്ലാവർക്കും അനുഗ്രഹം പണണം അപ്പിന്ന്. അപ്പൊ ഇന്ന് തിരുമലയിലെ തേർന്നെടുത്ത് നമുക്ക് അനുഗ്രഹം പണ്ടേ. അതിനാല് ഇന്ന് തിരുവേങ്കടമുടിയാനിടത്തിലെ ആഴ്വാർ ആചാര്യർക്ക് മിക ഈടുപാട് മുതൽ അർച്ചാവതാരം ഇന്ന ഭൂമിയിലെ. അതും നമുക്ക് അനുഗ്രഹം പണ വേണ്ടും എന്നേ അപ്പിന്. പുരാണങ്ങളെല്ലാം സൊന്നാ കൂടെ ശ്രീവൈകുണ്ഠ വിരക്തായ സ്വാമി പുഷ്കരണി തട്ടേ അപ്പിന്ന് മഹാലക്ഷ്മി ഇല്ലാത്തതിനാൽ അന്ന വൈകുണ്ഠത്തിൽ അവർക്ക് സന്തോഷമില്ലാതെ ഇങ്ങ വന്നിട്ടേർ അപ്പിന്ന് സൊന്നാ കൂടെ തിരുപ്പാർക്കടലിൽ എന്ത്. ആനാ എന്ന അപ്പിന്നാ അത് ഒരു വ്യാജം താൻ. തായാർ മുതല്ല വന്നാ തായാർ അങ്ങ ഇല്ലേന്ന് ഭഗവാനും വന്നിട്ടേർ അപ്പിന്നാ. എപ്പടി ഒരു കുഴന്ത വന്ന് വെളിനാട്ടുക്ക് പോയിട്ടാ അവളാല അങ്ങ ഉദ്യോഗത്തിനാല് തിരുമ്പി ഇങ്ങ വരമുള്ളെന്നാലും അമ്മാവുക്കും അപ്പാവുക്കും അവളെ പാക്കണമെന്ന് തോന്നും. അതുക്കാഹ ഇവ ഇങ്ങേന്ന് അങ്ങ് പോറ. അപ്പ കൂടെ മുതല്ല അപ്പ എന്നാ ചൊല്ലുവാന്നാ നാൻ വരല അവൻ വരല നമ്മ ഇതുക്ക് പോകണോ അപ്പിന്ന്. ആനാ തായാർ അമ്മാവാല അത് മുടിയാതെ അതിനാല മുതല് നീങ്ക വന്നാ വാങ്ങോ നാ കിളമ്പറേ അപ്പിന്ന് മുതല്ല കിളമ്പി വന്നിട്ടാളും. അപ്പ അപ്പ എന്നാ പണ്ട നീ അമ്മ ഇങ്ങ ഇല്ലാമ നീ ഇല്ലാമ ഇങ്ങ നാ എന്നാ പണ്ടത് ശരി ശരി നാനും വരേ അപ്പിന്ന്. ആനാ രണ്ടു പേർക്കും മനസ്സിൽ അന്ന കുഴന്തയെ പാക്കണം ഇരിക്കുമോ. അപ്പടി തായാറും പെരുമാളുമാക പരമകൃപയോടെ മുതൽ മുതൽ തിരുവേങ്കിടമലയെ തേർന്നെടുത്ത് നമുക്ക് അനുഗ്രഹം പണണം അപ്പിന്നേ അവതരിത്ത. അതിനാലതാൻ സ്വാമി ദേശികനും ദയാശതകം അപ്പത് തിരുവേങ്കിടമലയിൽ തിരുവേങ്കിടമുടിയാനിക്കേ പണ്ട്. അതിലേ ഇന്ന പുരട്ടാസി മാതം നമ്മ മുതല്ല ഇന്ന പുരട്ടാസി சிரவணத்தில் பகவான் அவதரித்து நமக்கு அனுகிரகம் பண்ணதுனாலே, அதுவும் இந்த புரட்டாசி மாதம் எல்லாம் பார்த்தா எல்லா ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் திருவேங்கடமுடியான எப்படி கொண்டாடுறா, அது சந்தர்ப்பமாக இந்த 30 நாளுமே ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ண திருவேங்கடமுடியான் மங்களாசாசனமாக இந்த உபன்யாசம் நம்ம பார்ப்போம். அதில் முதல் 10 நாள் திருவாய்மொழியிலே 3ம் 10 ஒழிவில் காலமெல்லாம் அப்படின்னு திருவேங்கடமுடியான் மங்களாசாசனம், நம்மாழ்வார் பண்ண மங்களாசாசனம், அதுவும் கோவில் திருவாய்மொழி அப்படின்னு. கோவில் திருவாய்மொழியிலேயும் இது ரொம்ப முக்கியமான சதகமாக இருக்கு. ஏன்னா பகவானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் அப்படின்னு. புருஷார்த்தங்கள்னு பார்த்தா தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம். நம்ம ஆச்சாரியர்கள்லாம் தர்மம் அர்த்தம் காமத்தை நீக்கி மோட்சமே நமக்கு புருஷார்த்தம் அப்படின்னு நமக்கு காட்டி கொடுத்துருக்கா. அதுலேயும் மோட்சத்திலையும் பிரம்மா அனுபவமே இல்லாம அங்கேயும் கூட பிரம்மானுபவத்தோடே கூடின கைங்கரியம் இகத்திலையும் பரத்திலையும் கைங்கரியமே சாஸ்வதம் அப்படின்றது நமக்கு காட்டி கொடுத்துருக்கா. அதுதான் இந்த ஆழ்வார், இந்த நம்மாழ்வார் இந்த தசகத்திலே ஆச்சரியமாக நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார். அதுல முதல் பாசுரம், ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி ஒழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம், தெழிகுரல் அருவி திருவேங்கடத்து எழில் கொல்சோதி எந்த தந்தை தந்தைக்கே. இந்த பாசுரத்துக்கு அவதாரிக்கையே பார்த்தா, இதுக்கு முன்னாடி தசகத்திலே ஆழ்வார் ரொம்ப பகவானை விட்டு இருந்தது கஷ்டத்தோட, ஸ்ரீ வைகுண்ட லோகத்திலே எப்படி நம்ம இருக்க வேண்டும், வைகுண்ட லோகத்திலே கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணுமே, அதுக்கு தடையாக இருக்கிறது என்னன்னா இந்த சரீரம் தானே. இந்த பிரகிருதி மண்டலத்திலே கர்மத்தினாலே நம்ம இப்படியே இருந்துட்டு இருப்போமா, இந்த சரீர பந்தம் இருக்கிறதுனால தானே இந்த சரீரத்தை விட்டு பகவான் மோட்சமடைஞ்சு அங்க பகவான் கிட்ட கைங்கரியம் பண்ண வேண்டாமா அப்படின்னு இப்படி நம்ம இந்த சரீரத்தோட இருக்கமே அப்படின்னு ரொம்ப கஷ்டத்தோட அப்படியே ரொம்ப பகவானை விட்டு இருக்கோமே அப்படின்னு கைங்கரியத்துக்காக ரொம்ப துடிக்கிறேன். அப்ப எப்படின்னா மூச்சே போற மாதிரி இருக்கான் இப்படி நம்ம இருக்கோமே அப்படின்னு. அப்போ அந்த சமயத்திலே ஆழ்வார் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் பொழுது பகவான் திருவேங்கடமுடையான் சேவை சாதிக்கிறார் நம்மாழ்வாருக்கு. அவர் ஆழ்வார் திருநகரிலேயே தான் இருக்கு. அங்க ஆழ்வாருக்கு திருவேங்கடமுடையான் சேவை சாதிக்கும் பொழுது அந்த பாசுரத்திலே, அதுக்கு முன் பாசுரத்தில், கலைப்பல் ஞானத்து என் கண்ணனை கண்டுகொண்டு நிலை பெற்று என் நெஞ்சம் பெற்றது நீடுயிரே அப்படின்னு அங்க மங்களாசாசனம் பண்ற, அங்க கண்ணனை கண்டுகொண்டு அப்படிங்கிறார். கண்ணன் சாக்ஷாத் கண்ணனை தானே திருவேங்கடமுடையான். சரமஸ்லோகம் கீதையில சொன்னபடியே தன்னுடைய திருவடிகளை காட்டி, சர்வ தர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் ரஜா அஹம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாஸ்டஹான்னு நான் இருக்கேன், என்னுடைய திருவடியை பெற்றவருக்கு இந்த சம்சாரம் அப்படின்றது முழங்கால் வரைக்கும் தான் அப்படின்றது போலே நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கேரே. அப்பேற்பட்ட பெருமாளை கண்ணனாக நான் சாட்சாத்கரித்தேன் அப்படின்னு ஆழ்வார் முன்பாசுரத்திலே இங்கு அனுகிரகம் பண்ற. திருவாராயிரப்படியிலே சுவாமி குருகைப்பிரான் பிள்ளான் இந்த தசகத்துக்கு அவதாரிக்கையாக எடுக்கும் பொழுது, இப்படி நிரவதிக சௌந்தர்யாதி கல்யாண குண விசிஷ்டனான திருவேங்கடமுடையானை கண்டு லத்வாத்ம சஞ்சீவனராய், அவனுடைய குணங்களாலே தாசியமுபாகதராயிருந்த ஆழ்வார் திருவேங்கடமுடையானை புஜிக்க வேண்டும் என்று தம்முடைய திருவள்ளத்திலே கூடி அப்படின்னு இங்கு ஆச்சரியமாக சாதிக்கிறார். இப்படி நிரவதிக சௌந்தரியம் அந்த கல்யாண குணத்தோடு அந்த திருவேங்கடமுடையான சேவிச்ச உடனேயே ஆழ்வார் லப்துவாத்ம சஞ்சீவனராய் அப்படின்னு, தன் பிராணமே போகும்படி மூச்சு நிற்கும்படி இருக்கு, எப்படி நம்ம இந்த லோகத்தில் இருக்கோம் அப்படின்னு இந்த சரீரத்தை விடணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒருத்தருக்கு பிராணம் போற சமயத்தில் அந்த காலெல்லாம் சஞ்சீவன் மிருத சஞ்சீவனி அப்படின்னு சஞ்சீவனி அப்படின்ற அந்த மருந்தை கொடுத்தா அவளுக்கு எப்படி மூச்சு திரும்ப வருமோ குணமாவாளோ, அப்படி ஆழ்வாருக்கு அந்த சமயம் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அப்போ திருவேங்கடமுடையான் சேவை சாதித்தார். எப்படின்னா அவர் சஞ்சீவினி போலே, அப்பதான் அவருக்கு சந்தோஷம் அடைந்தேராம். அங்க வைகுண்டத்தில் அங்க இருந்து கைங்கரியம் பண்ணணும்னு நினைச்சேன், அது உண்மைதான். ஆனாலும் அதே அந்த வைகுண்டநாதன் திருவேங்கடமுடையானாக இங்கு அவதாரம் பண்ணியிருக்கிறே நமக்காக. பகவான் வைகுண்டத்திலே பரரூபமாக இருந்தா கூட அந்த ரூபம் அவசியமில்லை. அவளுக்கு என்ன, அவ பகவான் அங்க இருக்கிறவர்கள் நித்யாத்மாக்கள் முக்தாத்மாக்கள் எல்லாருமே சர்வஜர்கள். ரூபமே இல்லாட்டி கூட பகவான வந்து அவளால அனுபவிக்க முடியும். ஆனா நமக்கு அப்படி கிடையாது. அப்ப இந்த அர்ச்சாவதாரமாக எடுத்தது பகவான் அந்த ரூபம் இன்னும் மிக வசதி. அதனாலதான் அங்க இருக்கிறவாளுக்குன்னா இங்க சொல்லும் பொழுது பெரியவா மீனுக்கு தண்ணீர் வார்ப்பாரை போலே அப்படின்னு, தண்ணியில இருக்க மீனுக்கு மறுபடியும் தீர்த்தம் தாகம் எடுக்கிறதுன்னு கொடுப்பாள். அதுதான் தண்ணியிலேயே இருக்கே. அப்ப வைகுண்டத்தில் இருக்கிற ரூபத்தை விட அவளுக்கு அங்க ரூபமே இல்லாட்டி கூட பகவானை தியானம் பண்ணக்கூடிய சர்வஜர்கள். ஆனா இங்க நமக்கு அப்படி வேற வழியே இல்லை. நம்ம ஒன்னும் அப்பேற்பட்ட ஞானிகள் கிடையாது. நமக்கு இந்த மாதிரி அவதார ரூபமாக இருந்தாத்தானே நமக்கு கைங்கரியமும் பண்ண முடியும், பகவான தியானமும் பண்ண முடியும். அப்படி நமக்காக அனுகிரகம் பண்ணதுனால இந்த திருவேங்கடமுடியானுக்கே கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு ஆச்சரியமாக இந்த பாசுரம். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிழா அடிமை செய்ய வேண்டும் நாம், தெழிக்குரல் அருவி திருவேங்கடத்து எழில் கொல் சோதி எந்தை தந்தை தந்தைக்கே. பகவானுக்கு ஒருத்தர் எப்படி கைங்கரியம் பண்ணணும் அப்படின்றத இந்த பாசுரத்தில் தெரிஞ்சுக்கலாம். ஆழ்வார் எப்படி உமக்கு கைங்கரியம் பண்ணணும்னு பகவானை வேண்டிக்கும் பொழுது, ஒழிவில் காலமெல்லாம் முடிவே இல்லாத எல்லா காலமும், அப்படி எந்த காலமா இருந்தாலும், உடனாய் மன்னி அப்படின்னு சர்வதேசத்திலையும் கூடவே இருந்து, பகவான் ஏழ்றேர் வெளியில ஏழ்றேர்னா பகவான் கூடவே இருந்து கைங்கரியம் பண்ணணும். பத்மாவதி பரிணத்தில் போறேர்னா அங்க போய் கைங்கரியம் பண்ணணும். கோவில் உள்ள இருந்தேர்னா அங்க கைங்கரியம் பண்ணணும். பார்வேட்டைக்கு ஏழ்றேர்னா அங்க கைங்கரியம் பண்ணணும். உற்சவங்கள்ல பெருமாள் எங்கெங்க இருக்கேரோ அந்தந்த இடத்துல எல்லாம் இருந்து இங்க கைங்கரியம் பண்ணேன் அங்க இல்லை அப்படின்னு இல்லாம சர்வதேசத்திலையும், அப்புறம் எந்த காலத்திலையும், வழி விழா அடிமை செய்ய வேண்டும் அப்படின்னு மிச்சம் வைக்காத விட்டு போகாம எல்லா கைங்கரியும். காற்றால சுப்பிரபாதத்துக்கு போனேன், ராத்திரி ஏகாந்த சேவைக்கு இல்லை அப்படிங்காம, சாயங்காலம் ஊஞ்சல் சேவை சேவிச்சேன் தோமாலைக்கு இல்லை அப்படிங்காம, எல்லா சேவையும் ஒன்னு கூட மிச்சம் விடாம பக்கத்திலேயே இருந்து எல்லா கைங்கரியமும் செய்ய வேண்டும், அடிமை செய்ய வேண்டும் நாம் அப்படின்னு. நான் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு ஆழ்வார் கேட்கல. ஆழ்வார் எல்லா நமக்கெல்லாம் சேர்த்து எல்லாரும் வாருங்கோள், நாம் நம்ம எல்லாரும் கைங்கரியம் பண்ண வேண்டும் அப்படிங்கிறது. நம்மளாம் எவ்வளவு பாவம் பண்ணாலும் ஆழ்வார் அந்த ஹிருதயம் என்று கூடியிருந்து குளிர்ந்தேலே ரொம்ப பரவாயில்ல, வாருங்க எல்லாரும் வாருங்க எல்லாத்தையும். இந்த லோகம் இது சாஸ்வதம் கிடையாது. இங்க இருக்கிறது எதுன்னா பகவான் கைங்கரியமே முக்கியம், எல்லாரும் வாருங்கோள் அப்படின்ற மாதிரி சகல ஸ்ரீ வைஷ்ணவர்களே வாருங்கோள், நம்ம இந்த பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்றார். எப்போ அவருடைய கோஷ்டியில நம்மளை சேர்த்துண்டர், எப்பொழுது அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தின்னு நம்ம அத்தனை பாவங்கள் பண்ணியிருந்தாலும் ஆழ்வார் நாம் வாருங்கோள் அப்படின்னு அவருடைய கோஷ்டியிலே நம்மளை கூப்பிட்டதுனாலே என்னவோ நம்ம நம்மாழ்வார் அப்படின்னு நம்ம ஆழ்வார பிரீத்தியாக எல்லாரும் சொல்றோம். அப்படி கைங்கரியம் பண்ண வேண்டும். தெய் குரல் அருவி அப்படின்னு அங்க கம்பீரமான திருமலையிலே அருவிகள் இருக்கு. அந்த அருவிகளோட சப்தமே மங்களகரமாக இருக்கு. அந்த அருவிகள்லாம் நமக்கு என்ன சொல்றதுன்னா, ஆழ்வார் எப்படி கூப்பிடறோ வாருங்கோள் கைங்கரியம் பண்ணணும்னு, அந்த அருவிகள் திருமலையிலே கைங்கரியம் பகவானுக்கு பண்ணிட்டு இருக்கு. எப்படி குலசேகர ஆழ்வார் சொல்றாரோ, என்பெருமான் பொன்மலையில் ஏதேனுமாவேனே அப்படின்ற அருவியாக கூட இருக்கிறேன் அப்படின்றது இல்லையா. அப்ப அந்த அருவியுமே பகவானுக்கு கைங்கரியம் செய்யறதுனாலே அதெல்லாமே அப்படி அந்த சப்தம் எப்படி இருக்குன்னா, வாருங்கோள் நம்ம எல்லாம் கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காம். அப்பேற்பட்ட திருவேங்கடத்து வெங்கடாத்ரியிலே எழுந்திருந்த பெருமாள் எழில்கொல் சோதி, எழில்கொல் சௌந்தர்யமான திவ்யமங்கள விக்கிரகமாம், தேஜோமயமான அர்ச்சாவதாரமாக பகவான் நமக்கு சேவை சாதிக்கிறேரே. எந்தை தந்தை தந்தைக்கே அப்படின்னு, அவன் யார் அப்படின்னா தந்தை தந்தை தந்தை, என் சுவாமி சுவாமி சுவாமி, எல்லாருக்கும் சுவாமி, ஆதி காலமாக எல்லாருக்கும் சுவாமி, சகல காரணத்துக்கும் காரணபூதமாக இருக்கிற அந்த சௌந்தர்ய திவ்யமங்கள விக்கிரகமாக திருவேங்கடமலையிலே இருக்கிற திருவேங்கடமுடையானுக்கு எல்லாரும் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சித கைங்கரியம் பண்ண வேண்டும், எல்லாரும் வாருங்கோள் அப்படின்றது இந்த பாசுரத்தினுடைய தாத்பரியம். ஆழ்வார் தாம் மட்டும் கைங்கரியம் பண்ணணும்னு சொல்லல. அதனால சுவாமி குருகைப்பிரான் பிள்ளானும் வியாக்கியானம் பண்ணும்பொழுது அதுக்கு துணையாக தம்முடைய திருவுள்ளத்தையும் தம்முடைய திருவள்ளும் போலே பகவதேக போகராயிருப்பாரையும் குறித்து திருவேங்கடமுடையானை புஜிக்க வாருங்கோள். எல்லாரும் ஆழ்வார் தன்னுடைய முதல்ல தன்னுடைய மனசை கூப்பிடுறார். ஏன்னா மனசு ஸ்திரமா இருந்தா மற்ற இந்திரியங்கள்லாம் மனசு போல போக்குல போகும். மனசு எங்கேயோ இருந்தாலும் ரொம்ப கஷ்டம். நம்ம ஏதோ பார்த்துட்டே இருந்தா கூட மனசு எங்கேயோ இருந்தா எப்படி இருக்கும். அப்ப தன்னுடைய திருவுள்ளத்தை முதல்ல கூப்பிடுறார். அதே போல இருக்கிற சகல பாகவதோத்தமர்களும் எல்லாரும் வாருங்கோள், திருவேங்கடமுடையானை புஜிக்க வாருங்கோள் அப்படின்னு புஜிக்க வாருங்கள் அப்படிங்கும் பொழுதே அந்த ஆழ்வாருடைய அப்பேற்பட்ட அனுபவத்தை காட்டுறது. புஜிக்க வாருங்கள் அப்படின்னா கைங்கரியம் பண்ண வாருங்கள். அவனை புஜிக்கையாவது அப்படின்னா அவன் திருவடிகளிலே சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சித சர்வ சேஷவருத்தியையும் பண்ணுகை என்கிறார் அப்படின்னு. சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சித அப்படின்னு இதுக்கு வியாக்கியானம் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை, பெரிய பரகால சுவாமி எல்லாரும் பண்ணும்பொழுது லக்ஷ்மண பெருமாளை போலே அப்படின்னு இளைய பெருமாளை தான் எல்லாரும் காட்டுகிறார்கள். ஸ்ரீராமாயணத்திலே லக்ஷ்மணன் சொல்றார், அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிருதஹ ஸ்வபதஸ்சதே அப்படின்னு. எல்லாம் அந்த வனவாசத்திலே ராமர் போறேன், அவர் பித்ருவாக்கிய பரிபாலனத்துக்காக போறார். அங்க கைகேயி அம்மா லக்ஷ்மணன் போகணும்னு அங்க ஒன்னும் கேட்டுக்கலையே தசரதர்கிட்ட. ஆனாலும் தான் கூடவே போய் கைங்கரியம் பண்ணணும். எப்பேற்பட்ட கைங்கரியம்னா அகம் சர்வம் கரிஷ்யாமி, எல்லாம் பகவான் ராத்திரியிலே தூங்கினா கூட வெளியில காவலனாக இருக்கு. அவர் 14 வருஷம் ஒரு க்ஷணம் கூட படுத்துக்கல. பகவானுக்கு கைங்கரியமே ராத்திரியாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் எந்த காலமும் பார்க்காம எப்பேற்பட்ட கைங்கரியம். எல்லா கைங்கரியமும் பண்ண, ஓடம் கட்டுறதிலிருந்து அங்கங்க பகவான் தங்கறதுக்கு குடிசை போடுவதிலேருந்து எல்லா கைங்கரியமும், அந்த வில்லு அம்பு எடுத்து வைக்கிறதுலேருந்து எல்லா கைங்கரியமும் பண்றேன். இது கைங்கரியம் தான் நான் பண்ணுவேன். நான் வந்து பகவானுக்கு கொடைதான் போடுவேன் ஆனா நான் கோவில் பெருக்க மாட்டேன் அப்படின்னு கிடையாது. ஏன்னா கைங்கரியத்தில் இது ஒசத்தி இது தாழ்த்தின்னு கிடையாது. அர்ச்சகாலிருந்து வெளியில இருக்கிற எல்லா கைங்கரிய பரால் எல்லாம் ஒரே தான். பகவானுக்கு எல்லாமே வசத்தி தான், கைங்கரியத்தில் ஏற்றத்தாழ்வே கிடையாது. அதே மாதிரி சர்வாவஸ்தோச்சித்து எந்த விதமான கைங்கரியமாக இருந்தாலும் எப்பேற்பட்ட அவஸ்தையில இருந்தாலும் எந்த எதுவும் மிச்சம் விடாம அந்த கைங்கரியத்தை பண்ணணும் அப்படி. இப்ப ஏற்பட்ட கைங்கரியம் என்ன, லக்ஷ்மணர் கூட நினைக்கிறாராம் கைகேயி அம்மா 14 வருஷம் தானே கேட்டிருக்கா, ஏன் இது ஒரு 100 வருஷம் கேட்டிருக்க கூடாதா அப்படிங்கிறாராம். ஏன் அப்படின்னா இதே அயோத்தியில் இருந்தா கூட இப்பேற்பட்ட கைங்கரியம் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா அங்க நிறைய பேர் ராமருக்கு இருக்கா கைங்கரியம் பண்றதுக்கு, தலிகை பண்றதுக்கு சில பேர் இருக்கா, கூட போடுறதுக்கு இருக்கா. லக்ஷ்மணர் விடமாட்டா, அவரும் ராஜாவாச்சே யுவராஜாவாச்சே பரதசத்துக்கு எல்லாரும் ராஜா, நான் ராஜா நீர் உட்காரும் நாங்க பண்றோம் நாங்க பண்றோம்னு வந்துருவா. இங்க போட்டியே கிடையாது, எப்பயும் கைங்கரியம் பண்ணலாம் பகவானுக்கு. அதனால இது இன்னும் நிறைய வருஷம் இருக்கக்கூடாதா அப்படின்னு நினைக்கிறாராம். அப்படி ஆச்சரியமான கைங்கரியம் லக்ஷ்மணர். அதை தான் இங்க எல்லாருமே எடுத்து காட்டுறா. அதே போல பெரிய பரகால சுவாமி சொல்லும்பொழுது திருவனந்தாழ்வானைப் போலே அப்படிங்கிறது. பகவான் ஏகாந்தமாக தாயார் பெருமாளுமாக ஏகாந்தமாக இருந்தா கூட அவர் ஆதிசேஷன் படிக்கையாக இருக்கார் இல்லையா, அந்த மாதிரி. ஏன்னா குழந்தை, அம்மா அப்பா குழந்தை, அதனால அப்படி இருந்து கைங்கரியம் பண்ணணும் அப்படி. அதனாலதான் அவர் ஆதிசேஷன், நம்ம எல்லாமே சேஷன் பகவானுக்கு, அவர் ஆதிசேஷன், அவரை பார்த்துதான் நம்ம கைங்கரியத்தை கத்துக்கணும் அப்படின்னு. அப்ப பகவானுக்கு தாசனாக இருக்கணும் அப்படின்னா ரெண்டு விதமான தாசம் இருக்கு. ஸ்வரூபத்தினாலே அப்படின்னு, நம்ம எல்லாம் ஜீவாத்மா, பரமாத்மாக்கு நம்ம தாசபூத்தர்கள் அப்படின்னு சாஸ்திர ரீதியாகவும் ஆச்சாரியர்கள் சொன்னபடியாக இருந்தா கூட ஸ்வரூபத்தினாலே இல்ல, பகவானுக்கு குணத்தினாலே தாசியன் அப்படிங்கிறது. அவருடைய குணன் அந்த திருவேங்கடமுடியான் நமக்காக அந்த திருவேங்கடமலையை தேர்ந்தெடுத்து நமக்கு அனுகிரகம் பண்றதே. அப்பேற்பட்ட 24 மணி ராத்திரி 12 மணிக்கு தான் ஏகாந்த சேவனா, 1 மணிக்கெல்லாம் சுப்பிரபாதம். அப்படி இருந்து ஒவ்வொரு வர ஒவ்வொரு பக்தர்களையும் நம்ம நினைக்கிறோம் ஒரு க்ஷணத்துல நம்மளை தள்ளிடுறான்னு, ஆனா அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்றாரு. அவருடைய குணத்தை பார்த்து ஆழ்வார் அதுக்கு தாசனாக இருக்கேன் அப்படிங்கிறார். லக்ஷ்மண பெருமாளும் முதல்ல கிஷ்கிந்தா காண்டத்தில் ஹனுமார் வந்து யார் அப்படின்னு கேட்கும்பொழுது லக்ஷ்மண பெருமாள் முதல்ல சொல்லச்ச, நான் இவருடைய தம்பி இருந்தாலும் குணைர் தாசிய முபாகத்தாகா அப்படிங்கிறார். அப்படின்னா நான் தம்பி அதனால நான் இவருக்கு தாசன் அப்படின்னு கிடையாது, இவருடைய குணத்தினாலேயே நான் எப்படியும் தாசன் அப்படின்னு. தம்பியா இருக்கிறவர் அண்ணாக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு இருந்தா கூட அதுக்காக மட்டும் இல்ல, இவருடைய குணங்களுக்கு நான் தம்பியா இல்லாட்டி கூட இவர் குணத்துக்கு நான் தாசனாகத்தான் இருப்பேன் அப்படி. அந்த மாதிரி திருவேங்கடமுடையான் அப்பேற்பட்ட பரபிரம்மம், நம்ம நம்ம அவனுக்கு கைங்கரியம் பண்றது நம்ம ஸ்வரூபம் அப்படின்றது மட்டும் இல்லாம ஆழ்வார் அவருடைய கருணையே பார்த்து அந்த கருணையினாலேயும் நம்ம தாசியனாக இருக்கணும் அப்படின்னு நமக்கு இங்க காட்டுறார். அந்த கருணையை சாக்ஷாத் சுவாமி வியாக்கியானம் பண்ணும் பொழுது திருமங்கை ஆழ்வார் காட்டி கொடுத்த சிறிய திருமடலிலே முயலை விட்டு காக்கை பின் போவதேன் அப்படின்றத எடுத்து நமக்கு காட்டு. அப்போ அந்த முயல் அப்படின்றது கீழே இருக்கும் பொழுது ஒரு வேடுவனுக்கு முயல் கீழே இருக்கிறது பிடிச்சின் போறது ஈஸியா, காக்கா மேல ஆகாசத்துல சுத்துறது பிடிக்கிறது ஈஸியா? சுலபமா, முயல் தானே. அப்ப முயலும் இன்னும் ருச்சியாக இருக்கும் அவனுக்கு. அந்த மாதிரி பகவான் அவர் வைகுண்டத்திலே காக்காவாம், வைகுண்டத்திலே இருந்தா கூட அவர் யார்? முக்தாத்மாக்களுக்கும் நித்தியர்களுக்கும் தானே. ஆனா அதே பகவான் இங்க நமக்கு முயலாக கீழே இருந்து நமக்கு அனுகிரகம் பண்றார், இவரை விட்டுட்டா அப்புறம் என்ன வைகுண்டம் அப்படின்னு. அது இன்னும் திருமங்கை ஆழ்வார் இன்னும் இதுவாவே சொல்றார். என்னன்னா, திருவேங்கடமலைக்கு போனேன், திருவேங்கடமுடையான சேவிச்சுட்டு வந்த ஆஹா ஆச்சரியமான சேவை அப்படின்னு சொல்றவா இருக்கா. பத்ரிகாசிரமம் போனேன், அந்த பதிலில் அப்பேற்பட்ட நாராயணனை சேவிச்சுட்டு வந்த எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றவா இருக்கா. நான் வைகுண்டத்துக்கு போனேன், அங்க வைகுண்டத்தில் எவ்வளவு ஆச்சரியமா இருக்குன்னு திரும்பி வந்து யாராவது சொல்லியிருக்கால. அதனால அதை பத்தி நம்ம ஏன் யோசிக்கிறோம்? அதே பகவான் இங்க நமக்கு சேவை சாதிக்கும் பொழுது இவருக்கு இங்கிருந்தே கைங்கரியம் பண்ணணுமே அப்படின்னு. அதுக்குதான் அதே பாசுரத்துக்கு சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணும்போது திருமலையிலும் திருவாயிற்பாடியும் இங்கே ஆயினும் ஆறாவமுதம் அங்கே யாவது, திருமலை திருவாயிற்பாடி இந்த பூமியிலே இருந்து பகவான் இங்கேயே அனுகிரகம் பண்ணும் பொழுது அங்க திருவா அங்க வந்து ஆறாவமுதம் அங்கேயாவது அப்படின்னு சொல்றாரு வைகுண்டத்தில் அப்படி. அதனால இந்த இடத்திலேயே சொல்லும் பொழுது ஆழ்வார் இப்படிலாம் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு காட்டுறார். அந்த தெளி குழல் அருவி அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த கம்பீரமான சப்தங்கள் அப்படின் போது தயாசதகத்திலேயும் சுவாமி தேசிகன் அந்த அருவியே எதுன்னா பகவானுடைய தயையே அப்படின்னு சொல்றாரு. விஷகிரி கட்டகேஷு வியஞ்சயத் சுப்பிரதீதைஹி மதுமதன தயே துவாம் வாரிதாரா விசேஷைஹி அப்படின்னு. அந்த அருவி எப்படி இருக்குன்னா பகவானுடைய கருணை போலே, மேகத்திலிருந்து தீர்த்த ஜலம் திருமலையிலே கொட்டுறது. ஆனா கீழ்த்திருப்பதிலே ஆழ்வார் தீர்த்தத்தில் போய் நம்ம அந்த தீர்த்தத்தை அனுபவிக்கிறோம் இல்லையா? அது எப்படி தாரையாக மேல ஆகாசத்துல திருமலைக்கே வரணும்னு அவசியம் இல்லை. அந்த தீர்த்தம் எப்படி கீழே கொட்டுறதோ பகவானுடைய கருணை அப்ப ஏற்பட்டது. திருமலையிலேயே இருந்து நமக்கு அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்றான் அப்படின்றது. அப்புறம் எழில் கொல் சோதி அப்படின்னு சௌந்தரியமான தேஜோமயமான திவ்யமங்கள விக்கிரகத்தை சொல்லும்பொழுது அப்பேற்பட்ட தேஜஸோட இருக்கிறார். அதை வந்து சுவாமி பெரிய பரகால சுவாமி வியாக்கியானம் பண்ணும்போது குன்றில் வைத்த விளக்கை போலே அப்படிங்கிறது. அப்படின்னா ஒரு விளக்கு இருக்கு, பகவான் தேஜோமயமானவன் தான் எங்க இருந்தாலும், ஆனாலும் திருவேங்கட மலையிலே இருந்ததுனாலே இன்னும் தேஜஸ் அவருக்கு அதிகமாக கூட்டிட்டான். ஏன் அப்படின்னா ஒரு விளக்கு இருக்கு, ஓரமா நம்ம வச்சோம்னா அதனுடைய வெளிச்சம் அந்த ரூமுக்கு மொத்தம் பிரகாசமாக வராது, எங்கேயோ ஓரமா வச்சா. அதே ஒரு டேபிள் மேல வச்சோம்னா அந்த இடத்து எல்லாத்துக்கும் எப்படி வெளிச்சம் வருமோ அப்படி திருவேங்கடமுடையான் மலை மேல இருக்கிறதுனால அவருடைய தேஜஸ் இன்னும் அதிகமா காட்டுறதாம், எல்லாருக்கும் அனுபவிக்கும்படியாக இருக்கு அப்படின்னு. அத சுவாமி அந்த உதாரணம் கொடுக்கறதுக்கு சுவாமி தேசிகனுடைய திரவிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளியிலிருந்து எடுக்கிறார். ஸ்தானோத்கர்ஷாத் அப்படின்னு, ஸ்தானத்தினாலே அந்த பெருமாளுக்கு அந்த இடத்துல இன்னும் அதிகமாக தேஜஸ் கூடுறதுன்னு, சுதீப்தம் இன்னும் பிரகாசமாக இருக்கிறாம். அந்த திருவேங்கட மலை எல்லா திவ்ய தேசங்களிலும் பகவான் அந்த இடத்துல அவதாரம் பண்ணதுனால அந்த திவ்ய தேசத்துக்கு மகிமை இருக்கலாம். ஆனா திருமலை திருவேங்கடமுடையான் வரத்துக்கு முன்னாடியே அந்த திருவேங்கடத்துக்கு ஒரு அற்புதமான இடம், ஏன்னா முன்னாடியே அது வராக க்ஷேத்திரமாக இருந்ததுனாலேயும் அந்த ஸ்தானத்திலே அதுவும் மிக உயர்ந்த இடத்திலையும் இருக்கிறதுனால விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் பருப்புன்னு ரெண்டு பேருக்கும் நடுவுல இருந்து வைகுண்டத்தில் இருக்கிறவர்களும் இங்கதான் பகவான் சேவிக்க வரலாம், பூமியில இருக்கிறவர்களுக்கும் பகவான் பரமகிருபை பண்ணுகிறான் அப்படின்னு எல்லாருக்கும் பெருமாள். வைகுண்டநாதனானவன் வைகுண்டத்தில் இருக்கிறவர்கள் மட்டும்தான், ஆனா திருவேங்கடமுடியானோ உபய விபூதிக்கும் நாயகனாக இருக்கிறதுனாலே அப்பேற்பட்ட அந்த பெருமாளுக்கு ஒழிவில் காலமெல்லாம் உடனாயமன்னி வழிவிழா அடிமை செய்ய வேண்டும் நாம் அப்படின்னு நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு சர்வதேச சர்வகால சர்வாவிஸ்தோச்சித கைங்கரியங்கள் பண்ண வேண்டும் அப்படின்னு ஆழ்வார் இங்க மங்களாசாசனம் பண்றேன். அங்க பெரிய பிரகால சுவாமி எடுக்கும்போது ஒழிவில் காலமெல்லாம் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது காலம்னா எல்லா காலத்தையும் அப்படின்னா அப்ப நமக்கு இப்பதான் பகவானுடைய அனுகிரகத்தினாலே கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு தோன்றது. அப்போ இப்ப இருக்கிற காலமும் வரப்போற காலமும் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு மட்டும் இல்ல முன்காலத்தையும் சேர்த்தேதான் இங்க ஆழ்வாருடைய அனுபவம் அப்படிங்கிறது. அது எப்படி முடியும்? நம்ம இத்தனை நாள் பகவான் தெரியல, இப்ப ஏதோ பெரியவாளுடைய அனுகிரகத்தினால நம்மளுக்கு இப்ப பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு தோழித்துன்னா அப்ப முற்காலத்திலையும் அப்படின்றது எப்படி நம்ம கைங்கரியம்னு எடுக்க முடியும் அப்படின்றதுக்கு பெரியவா வியாக்கியானம் பண்ணும் பொழுது, ஒரு பசியில இருக்கிறவன் ஒரு வாரம் அவனுக்கு சாப்பாடே கிடைக்கல, அப்ப திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு கல்யாண போஜனம் போல எல்லா பல பட்சணங்களோட சாப்பாடு கிடைக்கும் போது அவன் என்ன சொல்றான், இத்தனை நாள் பட்னி இருந்ததுக்கு சேர்த்து இன்னைக்கு கிடைச்சதுரா அப்படின்னு சொல்றதுனால அந்த மாதிரியான கைங்கரியம் அப்படிங்கிறது. இப்ப இத்தனை காலம் இல்லாட்டியும் இப்ப பண்ண போற கைங்கரியம் எப்படின்னா இத்தனை காலமும் பண்ணா போல அந்த சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னு அப்பேற்பட்ட அனுபவத்தோட இங்க நமக்கு வியாக்கியானத்துல பெரிய பரகால சுவாமி எடுக்கிறது. அப்படி ஆச்சரியமான பாசுரம். இந்த பாசுரத்தினுடைய தாத்பரியமே கைங்கரியம் பண்ண வேண்டும் அப்படின்றது, எப்படி ஒரு ஜீவன் இப்படிலாம் கைங்கரியம் பண்ண வேண்டும். அதே போலதான் சுவாமி தேசிகனும் தயாசதகத்திலே நாத்தப்பரம் கிமப்பிமே துவயினாதனீயம் மாதுர்தயே மயிகுருஷ்வததா பிரசாதம் பத்தாதரோ விஷகிரி பிரணயீயதா சௌ முக்தானுபூதி மிகதாஸ்யதி மே முகுந்தான்னு இந்த ஆழ்வாருடைய மங்களாசாசனத்திலிருந்து அவன் எடுக்கிறார். அவர் எடுக்கும்பொழுதே முக்தானுபூதி மிகதாஸ்யதி, முக்தர்கள் அப்படிதான் கைங்கரியம் பண்ணுவார். சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சிட்டு அவளுக்கு தான் அப்பேற்பட்ட கைங்கரியம் கிடைக்கும். எந்த காலத்திலே இருந்தாலும் காலத்துக்கு வைகுண்டத்தில் பிரபாவம் இல்லை, காலம் இருக்கு ஆனா பிரபாவம் இல்லை. காலம் அப்படின்னு சொல்லும்பொழுதே காலம் எப்பயுமே இருக்கும், அனாதி காலமாக இருக்கிறதுனால சர்வ காலத்திலையும் நமக்கு கைங்கரியம் வேணும். எந்த அவஸ்தேலியா இருந்தாலும் அவளை கைங்கரியம் பண்ணுவார். அதே மாதிரி சர்வ தேசத்திலையும் எங்க இருந்தாலும் எந்த தேசத்திலையும் அவள் கைங்கரியம் பண்ணுவாளோ அதே போல கைங்கரியம் முக்தானுபவம் தாசியத்தை மேம்குந்த எனக்கு இங்க திருவேங்கடமலையிலேயே குடு அப்படின்னு தேசிகன் பிரார்த்திக்கிறார். அப்படிதான் ஆழ்வார் காட்டி கொடுத்தா போலே அந்த மங்களாசாசனமும் அமையுது. இதே போல நாளைக்கு அடுத்த பாசுரம், எந்தை தந்தை தந்தை தந்தை தந்தைக்கும் முந்தை என்ற பாசுரத்தை நாளைக்கு அனுபவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.